காதல் காதல் காதல் செய்யும் நண்பனே, உன் காதல் வெல்ல துணையாய் வருவேன் நண்பனே. காதல் காதல் காதல் செய்யும் நண்பனே, உன் காதல் வெல்ல துணையாய் வருவேன் நண்பனே. ஒரு நிலவை இருவானம் அன்று காதல் செய்தது, ஒரு வானம் பொய்யாக மறுவானம் உள்ளது. இன்று இருக்கும் வானில் நிலவும் சேரட்டுமே. அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு மனம் பிடிக்கும், அவள் கண்ணுக்கு கண்ணுக்கு நிஜம் பிடிக்கும், அவள் நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு எது பிடிக்கும், உண்மை காதல் தான் பிடிக்கும். அந்த பூவுக்கு பூவுக்கு பனி பிடிக்கும், நுரை அள்ளிய அள்ளிய அலை பிடிக்கும், வரும் தந்தன தந்தன இசை பிடிக்கும், தரை நேசித்தால் பிடிக்கும். காதல் காதல் காதல் செய்யும் நண்பனே, உன் காதல் வெல்ல துணையாய் வருவேன் நண்பனே. ஐஸ்கிரீம் சுவை பிடிக்கும், குச்சி வெயிலில் கூட இன்றி வர பிடிக்கும், நிஜ அழகெல்லாம் பிடிக்கும். நீர் தொட்டியில் நீந்திடும் மீன் பிடிக்கும், கடற்கரையில் மெது மெது மணல் பிடிக்கும், கவி பாரதி வார்த்தையின் தீ பிடிக்கும், ஏன் உன்னையும் தான் பிடிக்கும். நிஜமாவா சொல்ற? ஆமாடா, அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்சதை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியே, பிடிக்காதது என்னன்னு தெரியுமா? சின்ன சின்ன தோல்விகளாலே உடைந்து போனால் பிடிக்காது, சாலை ஓரம் கைகள் ஏந்தும் சிறுவரை கண்டால் பிடிக்காது. வாசல் கோலம் மிதிக்கும் எவரையும் வாழ்க்கை முழுக்க பிடிக்காது, அறிகுறையாக தெரிந்து கொண்டு அதிகம் பேசினால் பிடிக்காது. கோபங்கள் பிடிக்காது, பிற அழகி ரசிப்பது பிடிக்காது, வீண் வாதமும் தர்க்கமும் பிடிக்காது, அறிவுரைகள் பிடிக்காது, அதிகாலையில் தூக்கம் பிடிக்காது, தொலைக்காட்சியில் தொடர்கள் பிடிக்காது, பூச்செடிகளை அறுத்தால் பிடிக்காது, பெண் அடிமை பிடிக்காது. காதல் காதல் செய்யும் நண்பனே, உன் காதல் வெல்ல துணையாய் வருவேன் நண்பனே. காதல் காதல் காதல் செய்யும் நண்பனே, உன் காதல் வெல்ல துணையாய் வருவேன் நண்பனே.